ராமானுஜதேஹபாஹத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தைதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோத் பகவதோஸ்யதேஹிகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ்ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கயுகலம் ப்ளமாமிமோத்னா பூதம்சரஸ்ய மஹதாக்வே பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராஹங்குசமனிம் ப்ளதோஸ்மி நித்யம் இன்னமுதம் ஊட்டிஹேன் இங்கே வா பைங்கிலியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலை சேர் நுதிலியர் வேள் சேரலர் ஹோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. அகலகில்லேன் இறையுமென்று திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு தாயாரோடே கூடின பகவான் திருவேங்கடமுடையான் அவருடைய நேற்று வரை உலகமுண்ட பெருவாயா பாசுரம் பார்த்தோம், சரணாகதி பாசுரம். அந்த சரணாகத்திக்கு அப்புறம் என்னன்னா, பெருமாள் அப்போவே கைங்கரியத்தை கொடுத்துடுறான் அப்படின்னு. ஆனா அந்த சரணாகத்திக்கு பலனாக பகவான் என்ன கேட்கிறான், ஆனா ஆழ்வார்கள் என்ன வரம் வேணும் அப்படின்னா என்ன கேட்கிறா அப்படின்றது இங்க குலசேகர ஆழ்வார் பாசுரம் வழியாக அனுபவிக்கலாம். ஆச்சரியமாக அந்த திருமலையே பிராபியம் அப்படின்னு எப்படி நம்மாழ்வார் காட்டி கொடுத்தேரோ அதே போலதான் குலசேகர ஆழ்வார் அந்த திருமலையிலே எப்படி வேணா இருப்பேன், நித்தியவாசம் பண்ணி கைங்கரியம் பண்ணணும்னா நித்தியவாசம் பண்ண ஒரு மனுஷனாகத்தான் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டு. குலசேகர ஆழ்வாரோ சேரநாட்டிலே மகாராஜா. நமக்கெல்லாம் ஒரு சின்ன பதவி வந்தாலே ஒரு கர்வம் வந்துடுறது. ஒரு சின்ன ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஒரு கிளாஸ்ல ஒரு லீடர் ஆனா கூட யாராவது நம்ம சொல்ல பேச்சு கேட்கலன்னா இரு வா வா அடுத்த வாட்டி மேடம் வரட்டும் நான் மாட்டி விட்டுறேன் அப்படின்ற அந்த சின்ன பதவி ஒரு லீடர், கிளாஸ் லீடர் அதுக்கே. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆனா என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனா என்ன அப்படின்னு பெரிய பதவி வர வர நிறைய பேருக்கு கர்வம் அதிகமாயிட்டுருது. ஆனா அந்த குலசேகர ஆழ்வாரோ மகாராஜாவாக இருக்கார், தனக்கு கீழே பல பேர் இருக்கா அவருக்கு வந்து சேவை பண்ண, ஆனாலும் அவர் பாகவத சேவையே அப்படின்னு ராஜாவாக இருந்தாலும் பரம பாகவதோத்தமர்கள் வரும்பொழுது அவளுக்கு கைங்கரியம் பண்றார். அந்த எந்த ஒரு கர்வமும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, திருமலையிலே எப்படி ஒரு குக்காவாது பிறப்பேனோ, மீனாய் பிறப்பேனோ, ஒரு மரமாய் பிறப்பேனோ, கம்பமாய் பிறப்பேனோன்னு எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன்னு அப்படி கதறி எடுக்கிறேன். அப்பேற்பட்ட வினயம் என்ன, திருவேங்கட அப்படின்ற மலை அப்படி எப்பேற்பட்டது, திருமலை எப்பேற்பட்டது, திருவேங்கடமுடியானுடைய மகிமை என்ன, அவர் முன்னாடி இந்த ராஜான்ற ஒரு பதவி பதவியா, எப்படி விபீஷணாழ்வார் எல்லாமே வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு வந்தார், தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தார், பசங்க எல்லாரையும். ஆனா பகவான் என்ன பண்றார், ஜெயிச்ச ஒன்னு ராஜ்யத்தை தரார், அப்ப அதை சந்தோஷமா வாங்கிக்கிறார். இப்ப ஏன் வாங்கிக்கிறார், ராஜ்யமே வேண்டான்னு வந்தவர் திருப்பியும் ராஜ்யத்தை வாங்கிக்கிறேன்னா அப்ப பெருமாளுடைய கைங்கரியமாக பெருமாள் சொல்றார் ராவணன் இல்ல அப்படின்னா அப்ப வந்து மக்கள் எல்லாம் ஒரு ராஜா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், அது ஒரு ராஜா இப்பதான் யுத்தத்துல மரணிச்சான்னா அந்த மக்களுக்கே ஒரு பயம் உண்டாகும் இல்லையா, நீ இருந்து அந்த மக்களை இனிமேல் ரட்சிக்கணும், நல்ல தர்மங்களை எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அது பெருமாளுடைய கைங்கரியமாக எடுத்துக்கிறே தவிர தான் ஒரு ராஜ்ய பதவிக்கு ஆசைப்படல. அதே போலதான் குலசேகர ஆழ்வார் ராஜாவா இருக்கேர்னா அது பகவானுடைய கைங்கரியம் அப்படின்னும், பகவானிட்ட கைங்கரியம் அப்படின்னு எடுக்கிறே தவிர தான் ராஜாவா இருந்து ஆளணும் அப்படின்ற ஆசைகள்லாம் கிடையாது. அப்படி அந்த திருமலையிலே ஏதேனும் ஆவேனே அப்படின்ற இந்த அற்புதமான பாசுரத்தை இந்த கடைசி பட்டு நாள் இந்த புரட்டாசி மாதத்திலே நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம். அதுவும் பெருமாள் எப்படி இந்த முதல் ரெண்டு தசகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணேரோ அப்படியே அவரையே பிரார்த்தித்து இந்த 10 பாசுரமும் நமக்கு அனுபவமாக கொடுக்கணும் அப்படின்னு அவரை பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கலாம். ஊனேறி செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன் ஆனேறு ஏழ்வென்றான் அடிமைத்திரமல்லால் கூனேறி சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு ஊனேறி செல்வத்து அப்படின்னு உடல் அந்த மாம்சம் அந்த மாம்சத்தினால பிராச்சுரியமாக செல்வம் இந்த உடலை நம்ம வளர்க்கறதுக்காக தேவையான செல்வம் அப்பேற்பட்ட இந்த உடல் அப்படின்னு இந்த மனுஷ ஜன்மம் பிறவி ஆண் வேண்டேன் இப்பேற்பட்ட மனுஷ ஜன்மம் எனக்கு வேண்டாம் பகவான் கேட்கிறேர் ஆழ்வார்கிட்ட குலசேகர ஆழ்வார்கிட்ட என்ன வரன் வேண்டும் செல்வத்தை கொடுக்கட்டுமா அப்படிங்கிறார் அந்த செல்வம் எதுக்கு எனக்கு பயன்படும் இந்த உடலை வளர்க்கதான் இது என்ன சாஸ்வதமா இப்ப ஏற்பட்ட மனுஷ ஜென்மம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அப்ப என்னதான் வேண்டும் அப்படின்னா ஆனேறு ஏழ் வென்றான் அப்படின்னு ஆனேறுனா காலமாடு ஏழு ஏழு காளை மாடை வென்ற அப்பேற்பட்ட கண்ணன் அவனே அடிமை திறமல்லால் அவனுக்கு அடிமை கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் அவன் யார் அப்படின்னா கண்ணன் அங்க வந்து நப்பிண்ணை பிராட்டிக்காக ஏழு காளைகளை அடக்கி நப்பிண்ணை பிராட்டியை கல்யாணம் பண்ணின்றான் அப்படின்றது கண்ணனுடைய சரித்திரம் கண்ணன் யசோதா அம்மாவுடைய தம்பி கும்பன் அப்படின்னு ஒரு ராஜா அவர் மிதிலா நகரத்தில் இருக்கார் கண்ணன் பிறந்த உடனேயே அவருக்கும் அவ மாமா இல்லையா மாமாவுக்கும் ஒரு பெண் பிறந்தால் அதனால பின்னை அப்படின்னு பேர் வச்சால் நப்பின்னை அப்படின்னு பின்னைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்றா பின்னால் பின் அழகி அப்படின்னு அப்படி ஒண்ணு இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு பின் பிறந்தால் அப்படின்றதுனாலும் பின்னை நப்பின்னை அப்படின்னு அவந்த காலத்துல அந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்தா உடனேவே அங்க ஒரு காலமாடும் சேர்த்து வளர்ப்பாளாம் அந்த கல்யாணம் பண்ற வயசுல அந்த காலமாடை யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் தன் பெண்ணை தருவார் அப்படி இவர் கும்பன் என்ன பண்ணறான் ஏழு காளையை வளர்த்தாராம் அந்த ஏழு காளையிலையும் அசுரன் பூந்துட்டான் அது இன்னும் மதமாக இருந்தது அப்போ கண்ணன் சின்ன குழந்தையிலேயே யசோதம்மா ஆசிண்டு வரும்போது அந்த கண்ணன் குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஏழு காளைகளை அடைக்கிறானாம் ஆஹா எங்கேயோ ஒரு மாப்பிள்ள வந்து இது அடக்கணும்னு பார்த்தேனே இவன் யாரு அத்த பையனாச்சே கண்ணனே இருக்கான் அப்படின்னு கண்ணனுக்கு அன்னைக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு ஆனால் கல்யாணம் பண்ணினா பெருசான உடனே கல்யாணம் பண்ணி தரணும் அன்னைக்கே அந்த நிச்சயம் பண்ணிட்டா அப்படின்னு அப்படி ஆனேறு ஏழ்வென்றான் அப்பேற்பட்ட கண்ணனுக்கு அந்த கண்ணன் தானே இந்த திருவேங்கடமலையிலே திருவேங்கடமுடியானாக இருக்கான் அவனுக்கு அடிமை திறமல்லால் அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ண வேண்டும் கூனேறி சங்கமிடத்தான் தன்வேங்கடத்து கூனேறி அப்படின்னா வளைத்திருக்கும் சங்கம் எப்பயுமே சங்கத்தை உடையவன் பகவான் அது வளைந்து இருக்குமாம் அப்பேற்பட்ட தன் வேங்கடத்து என்னுடைய வேங்கடத்து அப்படின்னு பெருமாள் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு நான் என்னுடையதுன்னு சொன்னாலே அகங்காரம் ஆனா நம்ம வந்து பக்தியில சொல்லணும் இல்லையா எங்க திருமலை நான் பிறந்த திருமலை எங்க ஸ்ரீரங்கம் எங்க காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லும் பொழுது அது அகங்காரம் கிடையாது அப்ப வந்து ஜனக மகாராஜா தன்னுடைய குழந்தை சீதாதேவியை கல்யாணம் பண்ணும்பொழுது மம சுதா அப்படிங்கும்பொழுது என்னுடைய குழந்தைன்னு சொல்றார் அவர் எப்பேற்பட்டவர் எந்துன்னு எதுவுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஞானின்னா சீதாதேவி போல ஒரு பெண் யாருக்கு பிறப்பா அப்பேற்பட்ட பாக்யசாலியாச்சே அப்பேற்பட்ட பெரிய விஷயத்துக்காக நம்ம என்னுடையதுன்னு சொல்லிக்கலாம் எங்களுடைய பெருமாள் அப்படின்னு ஆனா அந்த திருவேங்கடமுடியான் என்ன சொல்றான் என் மலை என்னுடைய திருமலை அப்படின்னு வசதியாக சொல்லிக்கிறான் அது அப்பேற்பட்ட மலை அந்த திருமலையினால தன் வேங்கடத்து அவனுடைய வேங்கடம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் அப்பேற்பட்ட அந்த வேங்கடத்திலே கோனேஹரி வாழும் அப்படின்னு சுவாமி புஷ்கரணியிலே வாழும் ஒரு குருகாய் பிறப்பேனே ஒரு பகமாகவோ அதான் கொக்காக நாரம்னு அந்த குக்காக நான் பிறக்கிறேன் அந்த ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே இருந்து அங்க பக்தர்கள்லாம் வருவா இல்லையா அவ போட்ட பிரசாதத்தை சாப்பிட்டுன்னு அங்கேயே இருந்து நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு இங்க சொல்றேன் இதுல வந்து ஆனேறு ஏழ் வென்றான் அப்படின்னு ஏழு காலையும் வென்றான் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏழு காலைகளை நப்பிண்ணை பிராட்டி கண்ணனை அடையறதுக்கு என்ன தடையாக இருந்தது ஏழு காலைகள் அந்த ஏழு காலைகளை அடக்கினால்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சேர முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம பகவானிடம் சேர்றதுக்கு என்னன்னா ஏழு விஷயம் அது வந்து பாதகமாக இருக்கு. அது என்னன்னா கர்ப்பம், ஜனனம், பால்யம், அப்புறம் வந்து முதுமை, மூப்பு, ஜுரம், மரணம், அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நரக்கம் சொர்க்கம், அது புண்ணிய பாபத்தினாலே போகும், திருப்பியும் கர்ப்பம் அப்படின்னு, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் அப்படின்னு இந்த ஏழு விஷயம், கர்ப்பம், ஜனனம், பால்யம், முதுமை, மூப்பு, மரணம், நரக்கம் அப்படின்னு இந்த ஏழு விஷயம். இதுல இருந்து என்னன்னா அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து வெளில வரணும். அப்ப இந்த ஏழு இதை அடக்கணும் அப்படின்னா அந்த பகவான் நமக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும், அதை பண்ணி நமக்கு அந்த நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுனாலேவும் இதை சொல்றேன். அப்போ கூனேரி சங்கம் அப்படிங்கும்பொழுது என்னன்னா சுவாவமாகவே அது வளைந்து இருக்குமாம் சங்கம். அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னும் பொழுது தலை நிமிர்ந்து வந்து நிக்க கூடாது, தலை குனிஞ்சு வந்து நிக்கணும். சட்டாரி நமக்கு வைக்கும்பொழுது எப்படி நேரம் நின்றா தலை நிமிர்ந்தா காட்டுவா, எப்படி குனிஞ்சி கைகுபித்து நம்ம பகவானுடைய திருவடியிலே சட்டாரியை நம்மளுடைய சிரசிலே நம்ம வந்து தரிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த வினயமாக இருக்கணும் அப்படின்னு அந்த சங்கு காட்டுறது. அதனால இங்க சொல்லும் பொழுது கூனேறி சங்கம் எடுத்தான் அப்படிங்கும் பொழுது அது என்னன்னா வளைந்து அப்படிங்கும்போது நாங்களும் அப்படி வளைந்து உமக்கு இடத்தில் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சுவாமி பெரிய பரகால சுவாமி இந்த தசகத்துக்கு முதல்ல சொல்லும் பொழுதே சொல்றார். லோகத்தில் உத்கிருஷித்தாலே ருச்சி இல்லாதார் இல்லை அப்படின்னு, லோகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு ருச்சி இருக்கும், ருச்சியே இல்லாதவா அப்படின்னு ஒண்ணு இல்லை, ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும். தனத்தாலே உத்கிருஷ்டராக கடவோம் என்றார் இருப்பார் சிலர், வித்யாலே உத்கிருஷ்டராவதோய் என்றிருப்பார் சிலர், ஜாத்தியாபிமானத்தாலே, அப்புறம் இவற்றை உத்கிருஷ்டம் உத்கிருஷ்டமன்று அப்படின்னு. சில பேருக்கு பணமே முக்கியமாக இருக்கு, சில பேர் வித்யா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு கடைசி காலம் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பா ஏதாவது ஒண்ணு. சில பேர் ஜாத்தி அபிமானம், எங்களவன் எங்களவன் ஒரு கூட்டத்தை போட்டு எங்க இது அப்படின்னு சொல்லிக்கிறவா உண்டு அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய உத்கிருஷ்டம் இல்லை, இதெல்லாமா ஒரு பெரிய விஷயம். ஆனா பகவத் சம்பந்த நிபந்தனமாக பெறும் உத்கிருஷ்டமே அதுவே உத்கிருஷ்டம் என்று அப்படின்னு, சுக பிரம்மாசி உத்தவா உள்ளிட்டோர் அறுதியிட்டார்கள் அப்படின்னு சுக பிரம்ம மகர்ஷி, அப்புறம் உத்தவன், அப்பேற்பட்ட உள்ளிட்டோர்லாம் அறுதிட்டு சொல்றாரு. பகவத் சம்பந்தமான இப்பேற்பட்ட பெருமையே அதுதான் நமக்கு பெருமை அப்படின்னு. அதனால அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே அப்படின்னு ஒரு பிருந்தாவனத்துல ஒரு கதம்ப மரமாகவாது இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது சுவாமி பெரிய பரகால சுவாமி இதை எடுத்து காட்டு. அப்படி பாகவதத்துல பல பேர் என்ன சொல்றாருன்னா, இடைச்சிகள் போன வழியிலே குல்மமாகவோ லதையாகவோ ஔஷதாகவோ ஜனிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள் அப்படின்னு, அங்க கண்ணன் புல்லாங்குழல் ஊதின இடத்துல அந்த இடைச்சியர்கள்லாம் அவன் அங்க அனுபவிச்சு ராசக்கிரீட பண்ண இடத்துல ஒரு கம்பம் மரமாகவோ ஒரு லத்தையாகவோனா ஒரு கிரீப்பர் அப்படின்ற ஒரு அந்த இலைகளாகவோவாது நான் இருந்து அங்க இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க ஆழ்வாரும் அப்பேற்பட்ட இந்த திருமலையிலே ஏதேனுமாவேனே அப்படின்னு ஒரு பக்கமாயிருப்பேன் என்று முதல் பாசுரத்தில் சொல்றேன். சுவாமி ஆளவந்தாரும் என்ன சொல்றேன்னா, தவதாசிய சுகை கசங்கினாம் அப்படின்னு கீட்ட ஜென்மமே அப்படிங்கிறார். ஒரு கீட்ட ஜென்மமாக இருந்தா கூட ஒரு கால்வால இருக்கிற ஒரு ஒரு சின்ன புழு அந்த புழுவாக இருந்தா கூட போறோம் அப்படிங்கிறார். எங்க அதுவும்னா ஒரு திவ்ய தேசத்திலே. அப்பதான நிறைய பாகவதர்கள் வருவா, அந்த பாகவதர்கள் வந்து அவ சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை ஏதாவது தூர போட்டா அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கிருமி. அதுதான் இருக்கிறதுலயே மோசமானது. ஒரு பட்சி ஒரு மிருகம் அப்படின்னா கூட பரவாயில்ல, கிருமி தான் அது இருக்கிறதுலயே நீச்சமான நீச்சத்திலையும் நீச்சமான ஒரு ஜீவாத்மா. அதுவாக நான் இருந்தேன் பரவாயில்ல, பரம பாகவதோத்தமர்கள் கொடுத்த பிரசாதம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுவே நமக்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆள வந்தால், அதுவே பெரிய பாக்கியம் அப்படின்னு. அப்படி இந்த முதல் பாட்டில் இப்பதான் இதுவரைக்கும் இந்த தசகத்துக்கான அந்த அர்த்தங்களை சொல்லிட்டு வந்தார். இப்ப வந்து இந்த முதல் பாட்டில் ஊனேரி செல்வத்து திருவேங்கடமலையிலே சுவாமி புஷ்கரணியிலே ஒரு கொக்கான பிறவி தமக்கு வாய்க்க வேண்டும் என்கிறார் அப்படின்னு, சுவாமி புஷ்கரணியிலே அப்படின்னு இன்னைக்கும் திருமலையிலே இருக்க அந்த குளம் அதுக்கு சுவாமி புஷ்கரணி, ஸ்ரீவாரி புஷ்கரணி அப்படின்னு பேர். அதையே வந்து பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமி புஷ்கரணியிலே ஒரு கொக்காகன பிறவி போரும் அப்படிங்கிறார். ஊநேறு அப்படிங்கும் பொழுது, ஊநேறுன்னும் பொழுது மாம்சம் அப்படின்னு, செல்வத்தோடு கூடின உடலோடே எனக்கு ஜன்மம் வேண்டாம் என்று உடல் பிறவியை வெறுக்கின்றார் அப்படின்னு இந்த பாரி. இந்த செல்வம், செல்வம் வேண்டுமா அப்படின்னா, செல்வம் எதுக்கு, இந்த உடலை பெருக்கிறதுக்காக இப்பேற்பட்ட இந்த ஜன்மமே எனக்கு வேண்டாம் என்று வெறிக்கிறார் அப்படின்னு அனுபதமே உடனேவே என்ன சொல்றார் ஆழ்வார், குருகாய் பிறப்பேனே என்கிறாரே, எனக்கு ஜன்மமே வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குருகாய் பிரிக்கிறேனே அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏதோ அடுத்த பாசுரத்துல வந்தா கூட பரவாயில்ல, அடுத்த பாசுரத்திலேயே அனுபதமே அடுத்த லைன்லயே அப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து வேற ஒரு இடத்துல, திவ்ய தேசம் இல்லாத வேற ஒரு இடத்துல எனக்கு பிறவி வேண்டாம், இப்ப கூட இந்த பிறவி எனக்கு வேண்டாம், எங்கேயோ இடத்துல இருந்துண்டு இந்த சம்சாரத்துல இருந்துண்டு இந்த ஆசைகள் பட்டுண்டு அது எனக்கு வேண்டாம். ஆனா திருமலையிலே இருந்தா அது பரவாயில்ல, குக்காக பிறந்தா கூட பரவாயில்ல, அந்த திருமலையிலே அப்பேற்பட்ட திவ்ய தேசத்திலேயே திருவேங்கடமுடையான் இருக்கிற விஜயஸ்தானம் அப்பேற்பட்ட அந்த திருமலையிலே ஒரு கொக்காக இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா மற்ற எந்த இடத்திலயா இருந்தாலும், இது பிரம்மலோகமே இருந்தா கூட அந்த இடத்துல எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு. அது இல்லாம இங்க பெரிய பரகால சுவாமி என்ன சொல்றாருன்னா, அது உடல் பிறவி அன்றோவென்றில் திருமலையிலே பிறப்பு திருநாட்டிலிருப்பாதி அப்ராகிருதம் என்கிறார் அப்படின்னு. திருமலையிலே பிறந்தார் அப்படின்னா அது என்னன்னா, அது சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு சமமாம் அப்ராகிருத சரீரம். நம்ம வந்து இங்க பூமியிலே இருக்கும்போது பிராகிருத சரீரம், பிராகிருதம்னா இந்த பஞ்சபூதத்தினாலே பண்ணப்பட்டது, இது அழியக்கூடும். ஆனா யார் ஒருவன் வைகுண்டத்துக்கு போறானோ விரஜா நதியில ஸ்நானம் பண்ண உடனேயே இந்த இங்கேயே நம்ம சரீரம் இந்த பிராணம் போனோம்னா இருக்கும் இல்லையா, அது சூக்ம சரீரத்தை எடுத்துக்கும். அந்த சூக்ம சரீரத்தோட அந்த விரஜா நதிக்கு போய் அங்க தீர்த்தாமாடின உடனே அப்ராகிருத சரீரம் அப்படின்ற சரீரம், அது வந்து அழியவே அழியாது. நமக்கு எப்படி வேண்டுமோ ஆசைப்பட்டா போலே நம்ம இருக்கலாம், ஆனா அந்த திருமலையும் ஸ்ரீ வைகுண்டமே, அதனால இதுவுமே அப்ராகிருதம் அப்படின்னு. இங்கே நான் பிறந்தால் அது ஒரு பகமாக இருந்தாலும் அது அப்ராகிருதம் தான், அது வைகுண்டத்திலே இருக்கிறதுக்கு சமம்னாலே இங்க கொக்காக இருக்கேன் அப்படிங்கிற உடல் பிறவி வேண்டாம் என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றார், எனக்கு பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற. அப்ப வேண்டாம், அப்ப வேற என்ன வேண்டும், உடல் பிறவி வேண்டாம் வேற என்ன வேண்டும் அப்படின்னா, நப்பின்னை பிராட்டியோடே சம்சிலேஷித்துக்கு விரோதிகளாய் நின்ற மதுமத்த சப்த ரிஷபங்களை நிரசித்தவானாய் கண்ணபிரான் திருமலையிலே திருவேங்கிடமுடையானாக வழிவெடுத்து நிற்கின்றான், அவன் விஷயத்திலே நித்திய கைங்கரியம் அபேட்சிதம் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த சப்த ரிஷபங்களை காளைகளை அடக்கின அந்த கண்ணபிரான் அவனே திருவேங்கிடமலையிலே இருக்கும் பொழுது அவனிடத்தில் நித்திய கைங்கரியம் பண்ணுவதே வேண்டும், அதனால உடல் பிறவி வேண்டாம் இந்த கைங்கரியமே வேண்டும்ங்கிற. அது தவிர வேறொன்றும் அபேட்சிதமில்லை என்கிறார், அந்த திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு நித்திய கைங்கரியம் பண்றது தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை அப்படி. கூனேறி சங்கமிடுத்தான் தன் வேங்கடத்து அப்படிங்கும் பொழுது, சங்குக்கு கூனேரிகை என்பது சுவாவ சித்தம் அப்படின்னும், அந்த கூனேரி வளைந்து இருக்கும் அதனால அது சுவாவமான இது. இங்க வந்து சங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை இடுத்திருக்கையிலே உடையவனான ஸ்ரீனிவாசன் எழுந்திருக்கும் திருவேங்கடமலையிலே அவர் இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யத்தை கையிலே உடையக்கூடிய அந்த திருவேங்கடமுடியான் அவர் திருமலையிலே இருக்கிற இப்போது ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை இட்டு விசேஷிக்கைக்கு ஒரு கருத்துண்டு அப்படிங்க. இங்க பாஞ்சஜன்யம் சொல்றதுக்கு ஒரு கருத்து இருக்காம், என்ன அப்படின்னா, ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா, அந்த சங்கத்தை என்னைக்குமே கீழே கூட வைக்க மாட்டானா, உடவே மாட்டான். சக்கரம் கூட துஷ்டர்களை வதம் பண்ணும்பொழுது, சக்கர பிரயோகம் பண்ணும்போது சக்கரம் தன் கையிலேருந்து கொஞ்ச நாயாவது தனியா இருக்கு, ஆனா இந்த சங்கத்தை பகவான் என்னைக்குமே கையில வச்சுட்டு இருப்பான், கீழே உடவே மாட்டான். அதுக்கப்புறம் வாயமுதம், அது வாயில வச்சு அது ஊதனம் இல்லையா, சங்க அவருடைய பவள வாயில அந்த ஸ்பரிசம் அது படுறதுனால அது இன்னும் போக்கியமாக இருக்கு, தன்னுடைய அனுபவத்தை அதுக்கு தரான் இல்லையா, அது போக்கியமாக அது நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த போல சங்கத்தை ஒரு க்ஷணமும் பிரியாதபடி இருந்து பெருமாளை அனுபவிக்க வேண்டும், அதனால சங்கத்தை குறிக்கிறேர் இங்கே அப்படிங்கிற. கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்றதுக்கு கோன் சுவாமிக்கென்று சித்தமான தட்டாக்கத்திலே சுவாமிக்குன்னே திருமலையில திருவேங்கடமுடியான் வரத்துக்கு முன்னாடியே அங்க குளம் ஏற்பட்டிருத்தான். ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் அங்க தேவர்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும், அந்த திருமலையில பெருமாள் எழுத போறேன்னு உடனே அவ வந்து அந்த இடத்துல அந்த குளத்தை உண்டாக்குறா, அப்படி ஸ்ரீவாரி புஷ்கரணி அப்படின்னு. அதனால பெருமாளுக்குன்னே சுவாமிக்கென்றே சித்தமான தட்டாக்கத்திலே சுவாமி புஷ்கரணியிலே என்றபடி ஒரு பகமாய் ஜனிக்க வேண்டும் என்றுகிறார் அப்படின்னு, ஒரு பகமாக ஒரு கொக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு. பக்ஷி ஜன்மம் பாப பலமோ என்று அப்படின்னா, ஒரு மனுஷ ஜன்மம்னு கேட்டா கூட பரவாயில்ல, பக்ஷி ஜன்மம் அப்படின்னா புண்ணிய பாபத்தினாலே தானே நமக்கு ஒரு ஒரு ஜன்மா கிடைக்கும். அப்ப நல்ல தர்மங்கள் பண்ணி நல்லா இருந்தவன், நல்ல புண்ணியங்கள் பண்ணவனுக்கு நல்ல குலத்திலே இல்ல ஒரு நல்ல மனுஷனாகவோ பிறப்பான், இல்லைன்னா அது ஒரு கிருமியாகவோ ஒரு பட்சியாகவோ தானே பண்ணணும். அப்ப அப்பேற்பட்ட அந்த பட்சி ஜென்மாவை கேட்பானே ஏன் அப்படின்னா, திருமலையில் வாசத்துக்கு உற்பாகில் அது பரம சுகிருத பலமே என்கிறார். திருமலையிலே அந்த பட்சி ஜென்மம் கிடைச்சாலும் அது பரம சுகிருத்தமே. வேற ஒரு இடத்துல பிரம்ம பதவியே கிடைச்சாலும், பிரம்மலோகத்துல பிரம்ம பதவியே கிடைச்சா கூட, ஏன்னா ஜீவாத்மாலேயே வசத்தியா இருக்கிறவர் பிரம்மா, கீழே இருக்கிறது அப்படின்னு நிறைய இருக்கு. அதனால பிரம்ம பதவி காட்டிலும் அப்படிங்கிறார். அதனால என்னன்னா, ஆனா திருமலையிலே ஒரு பக்கமாக இருக்கிறது அதுவே சுகிருதம் என்கிறார். பரவாயில்ல, அதுல எவ்வளவு நீச்சமான ஒரு பட்சி, அதுக்கும் கீழான எதுவா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இங்க சொல்லும்பொழுது ஒரு பக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இங்க குலசேகராழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடியே ஸ்ரீ பாஷ்யக்காரர் அத்தனையமாக இருந்து காட்டுறேர் அப்படின்னு கைங்கரியம் பண்றேர். அவர் ஆசைப்பட்ட விதமெல்லாம் இருக்கும்படி கைங்கரியம் பண்றேர் அப்படின்னு பெரியவா சில சில விஷயங்கள் எடுத்து நமக்கு உதாரணங்களாக காட்டியிருக்கான். பக்கமாய் இருந்தேனே அப்படின்னா, ஸ்ரீ பாஷ்யக்காரர் இரண்டாவது முறை திருமலைக்கு வந்து பகவானை சேவிக்கும் பொழுது அவருக்கு சங்க சக்கரம் இல்ல, சங்க சக்கரத்தை வந்து தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்துட்டார். அவர் யுத்தத்துக்கு போறேன்னு அவர் மகா பரம பாகவதர் பரம பக்தர், அதனால தன்னுடைய சக்கரத்தை கொடுத்துட்டார். எப்ப சங்க சக்கரம் இல்லையோ இவர் வந்து திருவேங்கடம் முடியானே கிடையாதுன்ட்டா எல்லாரும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண, அவாவா எங்க தேவத்தை, இவர் எங்க தேவத்தை அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அங்க ஒரு ராஜா இருந்து எல்லா பெரிய பெரியவாளெல்லாம் கூட்டு வாதம் பண்றா இவர் யாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அவாவா தேவத்தைன்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ன பண்ணாரா, ஒரு பக்கம் ஒரு கொக்கு போல வேதத்திலெல்லாம் எங்க அந்த திருவேங்கடமலையை பத்தி சொல்லியிருக்கோ, திருவேங்கடமுடியானை பத்தி சொல்லியிருக்கோ, புராணங்கள்ல அந்த புராணங்கள்லாம் 18 புராணத்துல நிறைய புராணத்துல திருவேங்கடமலையை சொல்லியிருக்கு, அப்படி அந்த ஸ்ரீவாரி புஷ்கரணியெல்லாம் வைத்து அந்த இடத்தெல்லாம் வைத்து அவர் வந்து அதை கொக்கு போல எல்லா திருவேங்கடமலையில இருக்கிற சாரத்தெல்லாம் வேதத்துல புராணத்துல பிரபந்தங்கள்லாம் எடுத்து பிரமாணத்தை எடுத்து காட்டி வாதம் பண்ணி ஜெயிக்கிறார். அதனால கொக்கு போல அந்த இடத்துல பெருமாள் கைங்கரியம் பண்ணேறாம். ஏன்னா கொக்குன்றது என்ன பண்ணணும்னா, கரெக்டா அந்த மீன் வர இடத்துல கரெக்டா அது பிடிச்சிடும், அது இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்தனை மீன்கள்ல அது கரெக்டா பார்த்து எதை பிடிக்கணுமோ அது கரெக்டா பிடிக்குமோ, அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெரிய சமுத்திரம். வேதம் புராணங்கள்லாம் பார்த்தா நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறதுன்றது பெரிய சமுத்திரம். அதுல திருவேங்கடமுடியானை பத்தி சொல்லி எடுத்த பிரமாணங்களை எடுத்து வாதம் பண்ணி ஜெயிக்கணும் இல்லையா, அதனால அப்படி பண்ணேர் அப்படின்றதும் பெரியவா உதாரணத்தை காட்டுவா. அப்படி ஒவ்வொரு பாசுரத்துல ஆழ்வார் எப்படிலாம் ஆசைப்படுறோ அந்தந்த மாதிரி இருந்து பகவத் பாஷ்யக்காரர் கைங்கரியம் பண்ணேர். அப்பேற்பட்ட அந்த திருமலையில அப்ப திருவேங்கடமுடியானுக்கு ஒரு கொக்கா இருப்பேன் இருக்கலாம் இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு நீங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். இதுக்கு அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.